நந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபாலா ஆனந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால கோபால நந்த நந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால கோபால நந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால கோபால நந்த நந்த ஆனந்த நந்த நந்த கோவிந்த நந்த நந்த கோபால கோபால.